கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் கொஞ்சி பேச நீ வேணும் கொஞ்ச தூரம் கைய கோத்து நடந்து போக போயில ஒரு லவ் இருக்குடா குத்துங்க ஜமா குத்துங்க.